സന്നിധത്താം സദാഹൃദി അസ്മത് ഗുരുപരമ്പരായേ വാ. ഇപ്പൊ ഇത് പര്യന്തം മൂന്ന് ശ്ലോകങ്ങൾ ശ്രദ്ധിച്ചിട്ടും മൂന്ന് ശ്ലോകങ്ങളിലാണ് എന്റെ അതിതാഴ്നാൾക്കാളോ അവാൾക്കെല്ലാം ബ്രഹ്മവിദ്യയിലെ അധികാരമേ കിടയാത്. അത് മറ്റുമില്ലാമൻ അവ പ്രായശ്ചിത്തം പണിനാ കൂടെ അത് പ്രായശ്ചിത്തോണ്ടത് എന്നതെന്നൊക്ക ജന്മജന്മാന്തരത്തിലോ പ്രായശ്ചിത്തം തന്നെ പണിയിട്ടുണ്ടോ വേറെ ഒന്നും പഠിക്കുന്നില്ല അപ്പടിങ്ങിറത പറ്റി മൂന്ന് ശ്ലോകത്തിലാണ് ചൊല്ലി അതൊക്കെ ഉദാഹരണങ്ങളെല്ലാം കാണിച്ച് ഇത് മരിക്കണം പ്രവേശിച്ചിട്ട് ഇനി ഇപ്പോ കേൾക്കരുത് ഇത് അധികം എഴുതുക ആരംഭിക്കണം. ഏ ഇത് മാതിരി അധികം ആരും ഇന്നും കേൾക്കരുത് അമ്മീനാക്ക രണ്ടാമത് അധ്യായത്തിലെ മൂന്നാമത് പാദം കടസി അധികരണം ഏഴാമത് അംശാധികരണം അങ്ങ് ഒരു സൂത്രം അജ്ഞാപരിഹാരോ ജനകസംബന്ധാത് ജ്യോതിരാധിപത് അഭിനക സൂത്രം അന്ന സൂത്രത്തില് ഒരു കേൾവി കേട്ടിട്ട് പതിവ് സഹിക്കുന്ന സൂത്രക്കാരൻ എല്ലാരും എമ്പരമാവനക്ക് ശരീരം എല്ലാരും എമ്പരമാവനക്ക് അംശം ശേഷം ദാസം ഇത് എല്ലാമേ നമ്മ എല്ലാരും പെരുമാൾക്ക് ഒരേ മാതിരിതാണ്. പെരുമാൾ ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് നാം എല്ലാരും പൂജ്യം വെറും പൂജ്യം എന്നൊക്കെ അത് പൂജ്യത്തിക്ക് മര്യാദ കിടയാണ്. ആണാ അത് പൂജ്യത്തിക്ക് മുന്നിൽ ഒന്ന് സേർന്നുവെച്ചുകൊമ്പോ അതുക്കാൻ ഗൗരവാധികം. അതുമാതിരി ഇങ്ങ വന്ന് പരമാത്മാന്റെ വന്ന നമുക്ക് എല്ലാവരും ശേഷി അവനക്ക് നാം എല്ലാം ശരീരമാക്കും അംശമാർക്കും അതുമാതിരി ഇതുമാർക്കും ദാസനാർക്കും ശേഷനാർക്കും എല്ലാം ഒന്നുതാണ്. ഇപ്പൊ എല്ലാമേ ഒന്നു ചൊല്ല സമയത്തില് ഏ ഭേദം നമുക്കുള്ള എന്ന പേരുകൾ അതാണ് ബ്രാഹ്മണൻ ക്ഷത്രിയൻ വൈശ്യൻ ശൂദ്രം പഞ്ചമൻ. ബ്രാഹ്മണല്ല എവിടെ പറയുമ്പോ ബ്രാഹ്മണല്ല സ്മർത്താൽ ബ്രാഹ്മണത്വാൽ ശ്രീകൃഷ്ണമാര് ശ്രീകൃഷ്ണമല്ല എവിടെ ഭേദം പറയുമ്പോൾ ഇവ പാത്ത അവ സാപ്പിട മാറ്റാ അവ പാത്ത ഇവ സാപ്പിട മാറ്റാ അവമേല ഇവപ്പെട്ടാണ് ദോഷം ഇവമേല അവപ്പെട്ടാണ് ദോഷം എത്ര ഭേദങ്ങൾ നമ്മ പാത്തോ ഇതമാതിരി എവ്വളോ ഭേദങ്ങൾ ഇതമാതിരി ഒന്നത്തിപ്പോ എവ്വളവോ നടക്കാത്ത അത് മറ്റുമില്ലാമേ ഒത്ത അധ്യയനം പണിലാന്ന് ചൊല്ലാം. ഇന്നോട്ട് അധ്യയനം പക്കമേ വരക്കൂടാത് അപ്പം ഒത്ത മേലെ നമ്മ തൊട്ടോന്ന് നെച്ചു മേലെ പെട്ടോണ്ടാക്ക തീർത്താൻ പാടില്ല. അതേ ഇന്നോട്ട് തൊട്ടാക്ക അവ ഇന്നോട്ട് പഠിക്കാൻ നേരെ തൊട്ടാക്ക ശുദ്ധമായ വൈശ്വർ ബ്രാഹ്മണൻ അവൻ നമ്മ നേരെ പെട്ടാൻ ദോഷമില്ല. ഒരു ഇതാണ് നമ്മൾ തൊട്ടിട്ടാക്ക അത് ദോഷം. ഇപ്പഴില്ല അണയ്ക്ക് അനുമതി ഒത്ത അധ്യയനം പണിലാം അപ്പടിയും അനുമതി ഇന്നോട്ട് അധ്യയനമേ പണിടക്കൂടാതെ എന്നിട്ട് നമുക്ക് പരിഹാരം. അത് മാറി ഒത്ത വന്ന് തൊട്ടുള്ള മേലെ അപ്പോ ചിന്താണ് ഇന്നോട്ടം തൊട്ടാക്ക പരമശുദ്ധം നമ്മൾ ശ്രദ്ധിക്കണം. ഇന്ന മാതിരി ഭേദങ്ങൾ എല്ലാ പെരുമാൾക്ക് അംശം താണ് എല്ലാ ശേഷം താണ് എല്ലാ ശരീരം താണ് ഇത് എതുക്ക് അഭീനങ്ങൾ കേൾവി കേട്ടിട്ട് കേൾവി കേട്ടിട്ട് എനിക്ക് പതിവ് ചൊല്ലിവിട്ട അനുജ്ഞാപരിഹാരവും അണുജ്ഞയും പരിഹാരവും എതുക്ക് ദൈവസംബന്ധം அபிமானமான தேக சம்பத்தி. அந்த கர்மாதான் என்ன பிராமணனா புறக்கணிச்சது, அந்த கர்மாதான் இன்னொருத்தனை சண்டாலனா புறக்கணிச்சது, இன்னொருத்தனை க்ஷத்ரியனா, இன்னொருத்தன வைஷ்யனா. கர்மாதான் ஒருத்தன ஆம்பளை ஒருத்தன் பொம்பளை. ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆம்பளத்தன்மையும் கிடையாது பொம்பளத்தன்மையும் கிடையாது. ஆனால் இந்த உடம்பு கர்மாதீனமான உடம்பா போயிட்டதுனால ஒருத்தனை ஆம்பளையாக ஒருத்தர் பொம்பளையா பிறக்கிற. அதனாலதான் பெருமானம் சொன்னச்சு ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அடியுமல்லன் அப்படிங்கிற தமிழ். அவனுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை, நமக்கு உண்டிதான் கர்மாதீனமான உடம்பு இருக்கு. தேக சம்பந்தம், அந்த தேக சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஒருத்தரை அத்தியனம் பண்ணு சொல்றது, இன்னொருத்தரை அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் சொத்தை தொட்டுட்டா மேலப்பட்டுட்டா சுத்தம், இன்னொருத்தர் மேலப்பட்டா தீர்த்தாமன். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு தர்மசாஸ்திரத்துல. இதுக்கெல்லாம் மூல காரணம் தேக சம்பந்தம், கர்மாதீனமான உடம்பு. அதுக்கு உதாரணம் சொன்னார் ஜோதிராதிபத்து. ஜோதி என்ன அர்த்தம், அக்னின்னு அர்த்தம். அக்னினா எல்லா அக்னின் சுடுந்தான், நெருப்புன்னு சொன்னா எல்லா நெருப்பும் சுடுதான், உஷ்ணத்தில் சுடும். அதுக்கோசரம் எல்லா நெருப்பும் ஒண்ணுதான், ஆனா மயானம் இருக்க சுடுகாடு ருத்ரபூமி அங்கேயும் நெருப்பு இருக்கு, ஒரு யாகசாலையில நெருப்பு இருக்கு, நம்மாங்கல்லையும் நெருப்பு இருக்கு. எல்லா நெருப்பும் ஒன்னாயிருக்குமா ஆகவே அந்த நெருப்பு ருத்ரபூமியில இருக்கிற நெருப்பு நீச்சமான நெருப்பு. அதனுடைய கர்மா என்ன, ஒரு இறந்த பணத்தை எரிக்கிறது. ஒருத்தர் செத்து போயிடலாம்னாக்கா அவனுடைய உடம்ப எரிக்கிறது, அதுதான் அதனுடைய கர்மா. அப்படி இருக்கச்ச அந்த நெருப்பு போய் அவனை எடுத்துருவோனா ருத்ரபூமிக்கு போனாலே தீர்த்தாமன்றது புனல் போட்டுக்கணும். ருத்ரபூமிக்கு போனாக்கா தீர்த்தாமன்னும் புனல் போட்டுக்கணும் அப்படின்லாம் இருக்கு தர்மசாஸ்திரம். அப்படி இருக்கச்ச இங்க வந்து அந்த அக்னி மாதிரி தான் இங்கே உடம்பு நமக்கு கர்மா புண்ணிபாபரூபமான கர்மாவனாலதான் இந்த மாதிரி உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த உடம்பானது நம்மளை படுத்துறது, அதனாலதான் ஒருத்தனுக்கு அத்தியாயத்தில் அனுமதி. அங்க ஜோதிர் ஆதிபதன் ஆதிசப்தம் இருக்கு. ஆதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுச்சு அன்னம். ஒரு பிராமணன் இருக்கான், அவங்கிட்ட அன்னம் வாங்கி வந்தது சுத்தம். அதே வேற ஒரு ஜாதி அவங்ககிட்ட நம்ம அண்ணன் வாங்கிக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் இதெல்லாம். அதனால இந்த மாதிரி கர்மாதீனமான தேக சம்பந்தம் நமக்கு இருக்கு. இப்படி தேக சம்பந்தம் இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு அத்தியனத்துல அதிகாரம், இன்னொருத்தனுக்கு அதுல அதிகாரம் இல்லை. இந்த மாதிரிலாம் தர்மதாசன் சொல்லி போயிடுச்சு. இதெல்லாம் அபசூத்திராதிகரணத்துக்கு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதனாலயே தெரிஞ்சு போயிடுச்சு யாரு அத்தியனம் பண்ணா, யார் அத்தியனம் பண்ணக்கூடாது, யார் சுத்தன் யார் அசுத்தன், இதனையே தெரிஞ்சு விட்டேன். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு நைட்டிக பிரம்மச்சாரின், ஒரு வானப்பிரஸ்தன், ஒரு சன்னியாசி, அவன் மூணு பேரும் தன் தர்மத்திலிருந்து நழுவி போயிட்டார், தப்பு பண்ணிட்டார். அப்ப என்ன ஆகும், அவளை போய் உள்ளே சேர்த்து கூடாது. இதையே தெரிஞ்சு விட்டேன். இந்த கர்மா அவ பண்ற கர்மா இருக்கு பாருங்க, அவன் வழிவிட்டான், தன்னுடைய தர்மத்திலிருந்து இறங்கிட்டான். இறங்கிட்டான்னாக்க இவ்வளவு மகா பாதகன் பத்தித்தான். அப்படிப்பட்ட பாபிய போய் நாம எப்படி ஏற்றுக்க முடியும், நான் இதை தெரிஞ்சு விட்டேன். இந்த அனுஜா பரிகாரம் தரிசனம் தந்தா ஜோதிராஜுக்கு அப்படிங்கிற சூத்திர சித்தமான விஷயமே ஏற்கனவே அதனையே சித்தமா எடுத்து அப்படி இருக்கச்ச இங்க புதுசா இந்த இங்க ஒரு அதிகாரம் ஏன் பண்ணணும்? இதனாலேயே நம்ம தெரிஞ்சு போயிடலாம், இதனாலேயே நாம தெரிஞ்சுட்டு போயிடலாம். இரண்டாவது அத்தியாயம் மூணாவது பாதத்துல கடைசி அதிகரணம் அம்சாதிகரணம், அதுல 11 சூத்திரம். 6வது சூத்திரம் தான் அனுஜா பரிகாரம் வேகசம்பந்தா ஜோதிராஜன். அந்த சூத்திரத்தினாலேயே இது சித்தமா போயிடுச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல என்னத்துக்கோசரம் புதுசா சூத்திரக்காரர் இங்கே வந்து ஒரு அதிகரணம் பண்ணிட்டு தேவையினால இந்த அதிகரணம் பண்ணலாம் எதுக்காக பண்ணு அப்படின்னு கேள்வி வந்துட்டு அந்த கேள்விக்கு சமாதானம் சொன்ன. அதனால இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லியா, அந்த கேள்வி வந்து சமாதானம் சொல்லணும்னால இப்ப சாய்க்கிறேன். இந்த கடைசி ஸ்லோகம் இதனை என்ன சாய்க்கிற சமாதானம் அப்படின்னு பார்த்தாக்க அவன் சொல்றது ரொம்ப சரி, கேள்வி கேட்டது ரொம்ப சரி, அங்கே சொல்லி ஆயிடுச்சு. அதனாலயே என்ன முடிஞ்சிடுச்சுதான் வாஸ்தவம். ஆனாலும் கூட இங்க அவசியம் இங்க சொல்லிதான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க இது வந்து பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அது அந்த சூத்திரத்தினாலேயே தெரிஞ்சிடும். இங்க வேற ஒரு விஷயம் இருக்கான், அத்வைதி கொண்டோம் அவளை கண்டனம் பண்ணணும். சூத்திரகாரன் திருவுள்ளாதான் அத்வைதிகள்னா என்ன சொல்றாங்க, கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்ற. கர்ம பிராதாங்கியம் கிடையாது. ஏன்னாக்கா கர்மா எல்லாம் பண்ணினோம்னாக்கா அது ஒட்டிக்கிறது, நம்ம பண்ற புண்ணிய கர்மா பாப கர்மா அதெல்லாம் ஒட்டின்றோம், ஒட்டிக்க கூடாது. அந்த மாதிரி புண்ணியகர்மாவோ பாபகர்மாவோ நமக்கு ஒட்டிக்க கூடாது. அதனால கர்மாவே ஒட்டிக்க வேண்டாமே, எதுக்கு கர்மாவை ஒட்டிக்கணும்? கர்மாவை அனுட்டிக்கவே வேண்டாம். என்னன்னாக்கா இந்த அனுஷ்டான கொள்கிறோம், அந்த அனுஷ்டானத்துல முக்கியம். அவன் என்ன சொன்னா கர்மாவே வேணான்ட்டாங்க, நமக்கு அப்படி இல்லை, நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கர்மாவை அனுஷ்டிச்சே ஆகணும். வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, அதை அனுஷ்டிச்சே ஆகணும். அவன் சொல்ற ஆப்த கிராமஸ்து காசுனான பெருமாள் குத்தி வரும் எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு இது வேணும் இது வேண்டான்றது. இப்போ இந்த கர்மா இருக்கு, இந்த கர்மாவை என்ன சொல்றோம், ஹலோ மம்மி அடியன் சுவாமி கேக்குறது, ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு வரேன், எனக்கு சப்தம் கேக்குறது. இப்ப கேக்குறதா அடியன் சுவாமி? அடியன் வேற ஏதாவது சப்தம் கேக்குறதா? இல்ல சுவாமி, சுவாமி சாதிக்கிறத மட்டும் தான் கேக்குறது அடியன். கர்மான்றது நம்ம சித்தாந்தத்துல முக்கியம், அவனுடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும், வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சே ஆகணும்ன்றது நம்மளுடைய சித்தாந்தம். அத்வைதிகள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வேண்டாமே, எல்லாத்தையும் விட்டுட்டான், தத்துவ ஞானம் வந்துருக்காக்கா அதனாலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னத்துக்கு தர்மங்கள், நைட்டுக்கு பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், அது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், கர்மாவே தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டு உள்ளான் அப்படின்னு அவன் சொல்றான். நாம என்ன சொல்றோம்? அது தப்பது. என்னக்கா, இது உத்தம அதிகாரி விஷயம். எப்பொழுதுமே உத்தமமான அதிகாரியாக என்ன பண்ணுவான், தான் தன்னுடைய வர்ணத்தை ரட்சிப்பான். நான் பிராமணன், பிராமண ஜாத்தியில வர்ணத்துல பிறந்திருக்கேன், ஆனா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிராமண வர்ணத்தை நான் ரட்சிக்கணும். இப்ப நான் கிரகஸ்த தர்மத்தை நான் ரட்சிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் கிரகஸ்தனா இருக்கச்சே, நான் எதை எதை பண்ணணுமோ அதை நான் பண்ணித்தான் ஆகணும். இதை விட்டுட்டு எனக்கு ஞானம் வந்துட்டு, அதனால நான் எந்த கர்மாவும் அனுட்டிக்க வேண்டாம், எந்த கர்மாவும் அனுட்டிக்க வேண்டாம் அப்படின்றது தப்பான ஒரு சித்தாந்தம். அத்வைதிகளோ அதை சொன்னாவா, அது கூடாது. அந்த மாதிரி நான் என்ன சொல்றாரோ அதெல்லாம் ரொம்ப விபரீதமா எவ்வளவோ இருக்குது. நம்ம சாஸ்திரங்கள்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு, தர்மசாஸ்திரங்கள்னா வேதங்கள்னு சொல்லப்பட்ட தர்ம தர்மங்கள், ஆசிரம தர்மங்களை பிரிச்சு பிரிச்சு காமிச்சு கொடுத்துருக்காரு, பிரிச்சு பிரிச்சு காமிச்சு காட்டி கொடுத்துருக்கா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அனுட்டிக்கிறதுக்கோசரம் தான். எல்லாம் சுதிஸ்மிருதி மமைவாஜ்யா உள்ளதே அப்படிங்கிற திருமார் ஆஜ்யா சேதி மம துரோகி மத் பக்தோபின வைஷ்ணவர் விட்டு தர்மோத்திரத்தில் ஸ்லோகம் இருக்கு. ஸ்ருதியோ ஸ்மிருதியோ எல்லாம் என்னுடைய ஆஜ்யைகள், அவைகளை அவசியம் அனுப்பிச்சே ஆகணும். அப்படி இருக்கச்சே அதை விட்டுட்டு, அதை விட்டுட்டு எவன ஒருத்தன் அந்த தர்ம ஆத்தியாகங்கிறீங்களா பண்ணலையோ, ஆத்தியாகங்கிறீங்க எவன் ஒருத்தன் பண்ணலையோ, அவன் மத் பக்தோபி சர வைஷ்ணவா, என் பக்தனா இருந்தா கூட சரி அவன் வைஷ்ணவனே கிடையாது. இது சுவாமி உதாரிக்கிறார், சுவாமி சாஸ்திரிய நியமனாதிகாரம் ஞாபகம் அதில் சரிக்கிறது. அதனால இந்த தர்மங்களை அவசியம் அனுட்டுச்சா, இதை ரட்சிக்கணும். இதை நான் பண்ண மாட்டேன், எவ்வளவு சொன்னதை போய் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாக்க எவ்வளவு பார்ப்பேன். அவ அதை சொல்ற, அதை கண்டனம் பண்ணணும். இப்ப என்ன பாருங்க, சமமயப்படுத்துங்க. அதாவது இப்ப என்ன பண்றான், நேட்டிக பிரம்மச்சாரியா இது பண்றான், சங்கல்பிச்சுக்கிறான், சங்கல்பிச்சுட்டு அவன் ஒழுங்கா நேற்றுக்கு பிரம்மச்சாரி எந்த எந்த தன்னுடைய தர்மங்களை அனுப்பிப்பானோ அதை ஒண்ணு விடாம அனுப்பிக்கணும். அதை எதையுமே அனுப்பிக்காம விட்டுட்டான்னாக்க மகா பாபி அவன். இவன் பட்சத்துல என்ன அத்வைத பட்சத்துல கர்மாலாம் வேண்டவே வேணாம், தமே கர்மாவே இல்லாதனால பரவாயில்ல, அவன் தான் தத்துவ ஜானம் தப்பு பிரம்ம சத்தியம் தெரிஞ்சா ஜீவோ பிரம்மையில ஜீவனே பிறந்தது, ஜீவன் வேற பிறந்த வேற இல்லை, இது எல்லாம் பொய் அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டேன், அதுதான் போர்மை அப்படிங்கிற ஞானம் வந்துருத்தம் அவனுக்கு. அதனால கர்மா அவனுக்கு கேட்டா பரவாயில்லை, அதனாலதான் அவனு பிரச்சனை, அதனாலதான் சன்னியாசி சுவாமியன் சந்திரமணியில பரிகசிக்கிறார், சந்தியாவந்தன வேதாயாம் பிரம்மாஹம் இது மன்யசே கண்டலத்துக வேணாயாம் தண்டமாதாய தாமசி. சந்தியாவதனம் பண்ண நானே பிரம்மம், பிரம்ம பிரம்மத்தை குறித்து சந்தியாவதனம் பண்ணுமா அப்படின்னு கேட்க கிடைக்கல. ஆனா சாப்பிடணும்னு சமத்திரம் ஓடுறீங்க சாப்பிடறதுக்கு, நீயே பிரம்மன் தானே, கண்டலத்துக வேணாய் நட்டு பண்றா நட்டு கிடைக்கணும்னு ஓடி போய் நீ வாங்கி சாப்பிடுறேன், பிக்ஷா வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். உடம்புக்கு முடிய பாக்குற ஆத்ம தத்துவத்துக்கே வேணான்றே நீ, அப்ப பிரம்ம தத்துவத்துக்கு பண்ணணுமா? அது வேண்டியதில்லை. பிரம்ம தத்துவத்துக்கு இது வேண்டியதில்லைன்னு நீ சொல்ற, உடம்புக்கே நீ பறக்கறியே அப்படின்னா உடம்புக்கு ஆத்மாவுக்கு வாணாங்கன்னா எப்படி? இந்த உடம்பு உனக்கு முக்கியமா? அந்த மாதிரிதான் அந்த உடம்பு அதீனமாக வந்த வர்ணமும் முக்கியம், ஆசிரமும் முக்கியம். அதாவது பிரம்மண ஜாதி வர்ணம் சத்திரிய சார் அவாவா அவாவா தர்மத்தை ஒட்டிக்கணும். பிரமாண் கீதையில சொல்ற விஷயம் கண்டா அதுதான், அவாவா தர்மங்களை ஒட்டிச்சு அதை மாட்டேன்னு சொன்னேன். எவ்வளவு பாபியா போயிடுவான், மகாபாபியாவும் போயிடுவான். அதனால பெருமாள் சொன்னது எல்லாம் அவருடைய ஆஜ்ஞையா இருக்கு. அந்த ஆஜ்ஞைய மீறக்கூடாது யாருமே. அதனால அப்ப சொல்லிட்ட அங்க வந்து அனுஜாபரியாரோட சம்பந்த ஜோதிராஜன் சொன்ன இடத்துல வேற விஷயம். அங்க பொதுவா அம்சத்துவம் அம்சத்துவத்தை வச்சுட்டு அங்க கேள்வி வந்தது. அம்சத்துவத்தை வச்சுட்டு கேள்வி, எல்லாம் பிரம்மாம்சம் தானே, எல்லாம் சமமான சுரூபம், எல்லாம் ஞாத்தா, எல்லாம் ஞானஸ்வரூபம், எல்லாம் கர்த்தா, எல்லாம் சரீரம், எல்லாம் அம்சம், எல்லாம் சேஷம், இப்படிதான் வச்சு அங்க வந்தது. அந்த விஷயத்த அங்க சொல்லிட்டேன், அந்த ஞானத்தை உண்டு சொன்ன. ஆனா அனுஷ்டானத்திற்கு வேண்டியதை அதெல்லாம் சொல்லணும் இல்லையோ? விதி நிஷேத சாஸ்திரம் அதுல அது மாத்திரம் இல்லாம எத்தனை விஷயங்கள் இங்க இங்கேயும் பத்து அதிகாரம் எடுத்தோம், பத்தாவது அதிகாரத்தை சேர்த்துட்டு இருக்கும். இந்த பாத்திரத்துல எவ்வளவு விஷயங்களை சாதிச்சிருக்காரு சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் தேசியெல்லாம். இதெல்லாம் என்னது? அனுஷ்டானத்துக்கு உபயோகமா இருக்கு. இந்த அனுஷ்டானமே வேணாம்னு சொல்றான் அத்வைதிகள்னா, அனுஷ்டானமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற. நாமளோ அனுஷ்டானம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அப்படி முக்கியமா இருக்கிறதுனால அது என்னைக்குமே உண்மை, அதை பண்ணாம இருக்க கூடாது. அதுக்கோசரம் இது வந்திருக்கு. அதை இங்க சொல்றாரு. என்ன அவன் சொல்றான், எல்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஒட்டாதனால இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? தப்பு பண்ணாலும் தப்பு இல்லை, தப்பு தப்பு பண்ணாலும் தப்பு இல்லாது, ஏன்னா ஒட்டாது அப்படின்லாம் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தர்மத்தை அனுப்பிச்சா அனுப்பி அனுப்பிச்சு கரெக்டா போ, ஞானம் ஒண்ணு இருந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய சித்தாந்தம் பாருங்க. என்ன ஞானம் இருக்கு, ஞானம் இருந்துட்டுனால போறும். தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணாட்டா கூட இதெல்லாம் நமக்கு தப்பு வராது, ஒட்டாது. அதனால இவன் நைட்டுக்கு பிரம்மச்சாரி அவன் கிழ விட்டான்னாக்கா தப்பு பண்ணி தப்பு பண்ணிட்டான்னாக்கா அது சரின்ற மாதிரி அவன் தாழணும். அது பெரிய க்ஷோபம், அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதனால அவாவாவுடைய கர்ம சம்பந்தமான உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு தர்மம் வர்ணம் கிடைச்சிருக்கு. அந்த வர்ணத்துக்கு ஏத்த ஆசிரமம் கிடைச்சிருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு ஏத்த தர்மத்தை கண்டிப்பா ருட்டிச்சு ஆகணும், கண்டிப்பா ருட்டிச்சு ஆகணும். ஆனா இவன் என்ன பண்றதோ ரொம்ப ரொம்ப ரொம்ப தவறானது. இன்னொன்னு, எல்லாம் வைத்தவாள் வைத்தவாள் வேஷம் போடுற, வைத்தவாள் வைத்தவாள் விட்டு பக்தியை காமிச்சுட்டு கடைசியில் என்ன பண்றா? எதுவுமே எங்களுக்கு ஒட்டாது, நாங்க எது பண்ணாலும் சரி சரிதான், அந்த மாதிரி சிந்தனையவே இல்லாம போற நிறைய பேர் நீச்சமா இப்போ நடந்துக்கிறார், ஏகதேசிகளே அப்படி நடந்துக்கிறார். சரி, அதுதான் பார்த்தோம்னாக்க நல்ல சேவை தேசிக சம்பிரதாயத்தான். இவன் இதரவஸ்தான சேர்ந்தவா. வைஷ்ணவ தர்மத்தை சொல்றேன், விஷ்ணு பெருமாளை பத்தி சொல்றேன், பெருமாளை பத்தி உபன்யாசம் பண்ணிட்டு தன்னுடைய ஆச்சாரியர் கூட மதிக்க மாட்டேன். அவா சொல்றதே பிரதானம். அந்த மாதிரி நீச்சமான நீங்க பேர் பிரவர்த்திக்கிறார். யார் சொன்னாலும் நல்லதை எடுத்துக்கோங்க, ஆனா அவர் சொல்றதுதான் சரி, நம்ம பெரியவா சொல்றதுனா தப்பு அப்படின்னு கூடாது. ஏன்னா மயங்கிடுற மயங்கப்படுற. அது எனக்கு தெரிஞ்சு திரையரங்க சந்ததியில ஒரு நிமிஷம் நின்று சேவிக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவா எத்தனை பேரு. அப்படி இருக்கச்ச அங்க இப்பெல்லாம் எப்படியோ தெரியாது, ஒரு காலத்துல நீ பார்த்திருக்கேன் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தாவா, அதையும் தெரியாது. சபரிமலைக்கு போய் அங்க போயிட்டு வந்து சேஷ்டிட்டு இருக்கா. ஏன்னா எப்படி நம்ம ஜனங்கள் எல்லாம் மோசமா போறா, ஏன் அது தப்பு. இவன் மயக்கு போயிருந்தான், அவன் ஆகர்ஷிக்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இத சுவாமி முதல் அத்தியாயத்தில் சொல்ற மது பக்கரமா கோரிஷ்டா மென்மையா பேசுவார். விட்டுமே தேவதை கிடையாது அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியில அத்வைத தத்துவத்தை முடிச்சுடுவார். பிரபத்தி வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், ஞானம் வந்தா போறோம் அப்படின்னு முடிச்சுடுவார். அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி, ஒரு அத்வைத், அவர் உண்மையாளன் பண்றாரு. வைஷ்ணவ தத்துவத்தை சொல்றாரு. என்ன அர்த்தம்? விஷ்ணு விஷ்ணு சொல்லிட்டு இருக்க அவருக்கு போய் உபய வேதாந்தாச்சாரியன்னு விருது கொடுத்துட்டாரு. ஒருத்தர் ஏற்றுட்டார், பண்டிதர் தான் பிரிக்கப்பட்டார். இதெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டது மனசு. இவெல்லாம் அந்த மாதிரி நாடகம் பண்றார். அந்த நாடகம் அதில் நம்ம மயங்கக்கூடாது. அதனாலதான் அவளை கண்டனம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒருத்தரம்தான் இந்த ஸ்லோகமே வருது. இந்த அதிகாரம் வந்தது காரணமே அதுதான். இவன் தப்பு பண்ணா அத்வைதிகள் சொல்ற விஷயங்கள்லாம் யாரும் மயங்கக்கூடாது. அது அனுஷ்டானத்துக்கு வேணும், கர்மாக்களை விட்டுச்சே ஆகணும். இதுதான் நமக்கு முக்கியம். வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்காம விட்டுடக்கூடாது. அதுக்கோசம் சொல்றது, அதுக்கோசம் தெரிஞ்சு அவளை கண்டனம் பண்றது. இப்போ இது பாருங்க, ஸ்லோகம் பார்த்தா புரியுது. பிரம்மாசமானே குண விஷமத்தையுத்திஸ்வாவைஜா பரிஹரணம் பிரேஷணஸ்பதிசமாவதேவம் சூத்திரிதம் பிராக் புனரிஹ விவிதாலேபகோபாந்தி சமயக் ஜாத்தாத்மனோபி சுவதன சமுச்சித ஆச்சாரத பிரத்யபோதி அப்படின்னு சொல்லிக்கிறேன். பிரம்மாம்சத்தே சமாதி, பிரம்மத்துக்கு நாம எல்லாரும் மிஷந்தான், எல்லாரும் சேஷம், எல்லாம் சரி, அதெல்லாம் ஒன்றா இருக்கு. அதனால ஒருத்தர் வேதையே வந்தது பிராமண நிமிஷத்திலையும் வைசியன்ட்டு ஒருத்தர் அத்தியனம் பண்ணா ஒருத்தர் அத்தியனம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏன் வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு குண விஷமத்தை சத்துவகுணம் தமோகுணம் ரஜோகுணம். சத்துவகுணம் இருந்தா பிராமணம், ரஜோகுணம் இருந்தாக்க க்ஷத்திரியன், தமோகுணம் இருந்தாக்க இவனம் தான் அந்த சண்டாரம் அப்படின்னா. இந்த மாதிரி எல்லாம் குண விஷம் சத்ரஜஸ்தமா தமோமயமான குணங்களுடைய வைஷமியம். அது வேறுபாட்டாளர். நமக்கெல்லாம் சத்துவகுணம் அதிகமா இருக்கு, ரஜோகுணம் அப்பப்போ, தமோ குணம் எப்பவாவது, ரஜோகுணம் தமோ குணமே அதெல்லாம் தப்புதான். ஆனால் சாத்விக குணம் தான் நமக்கு அதிகமானது, குண விஷமத்தில். அதனால சத்துவகுணம் என்ன, சுத்தமானது. அதே தமோ குணமோ ரஜோ குணமோ அதிகமானதுனாக்க அசுத்தமானது. அந்த சுத்தி என்ன, அசுத்தி என்ன, அந்த சுபாவம் எதுக்கு இருக்கு, தேகத்துக்கு. கர்மாதீனமான தேகம், அந்த தேகத்துல சத்துவகுணம் அதிகமா இருக்கிற தேகம் நம்மளுடையது, ரஜோகுணம் அதிகமா இருக்கிறது க்ஷத்ரியம், தமோ குணங்கள்லாம் நீதி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தேகங்களுடைய யோகா செயற்கையானதான் அனுஜா பரிகரணம். ஒருத்தர் பார்க்கலாம், ஒருத்தர் பார்க்க கூடாது, ஒருத்தர் தொடலாம், இன்னொருத்தரை தொடக்கூடாது, ஒருத்தரை தீனம் பண்ணலாம், இன்னொருத்தரை தீனம் பண்ணக்கூடாது. இப்படி பரிகரணம் வந்து பிரேட்சண ஸ்பர்சனம். பிரேட்சணம் என்ன, பார்க்கறது, ஸ்பர்சனம் என்ன, தோற்றது. ஆதிசத்தினால அத்தியனம், அன்னம் சாப்பிடுறது, இந்த மாதிரி யாகம் பண்றது, யாகம் பண்ணக்கூடாதுன்றது, அவைகள்லாம் இதெல்லாம் பரிகரிச்சிருக்கா. ஒருத்தர் பண்ணலாம், ஒருத்தர் பண்ணக்கூடாது. அனுஜானாக்கா அனுமதி. பிராமணனுக்கு யஜனம், யாஜனம் இதெல்லாம் உண்டு. யாகமும் பண்ணலாம், யாகமும் பண்ணி வைக்கலாம். ஆனால் க்ஷத்திரியன் யாகம் பண்ணலாம், பண்ணி வைக்கக்கூடாது. பிராமணன் முன்னிட்டுதான், பிராமணனை முன்னிட்டு அவன் யாகம் பண்ணலாம், அவனே யாகம் பண்ணக்கூடாது. அதாவது அவன் மூத்தருக்கு பண்ணி வைக்கக்கூடாது. அந்த மாதிரில அனுஜா அமாரி பரிகரணம், இன்னும் சில பேர் பண்ணவே கூடாது. இதனால் நித்தியேவம் இவ்வாறாக பிராசூத்திரம் முதல்லயே சூத்திரம் பண்ணிட்டே புணரிய திரும்பவும் இங்க திடீர ஏன் இங்க திருப்பி சொல்லணும் இங்க அப்படின்னாக்கா அப்ப ஞானம் உண்டு சொல்லப்பட்ட நம்ம எல்லாரும் பெருமாளுக்கு அம்சம்தான். ஆனா ஏன் இந்த மாதிரி இருக்குன்னாக்கா அந்த ஞானம் வந்துட்டு வரத்துக்கு வசனம். ஏன் ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்கறது அபியனம் பண்றதுக்கு, இன்னொருத்தருக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்னா அங்க பொதுவாக ஞானத்தை உண்டு சொன்ன. இப்ப என்ன தெய்வீத அலே பக்கம் அவன் அத்வைதிகள் மாயாவாதிகள் மிருஷாவாதிகள் எல்லாம் பொய் பொய்யன்னு சொல்றான். கர்மானா நமக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்லாம் சொல்லி அதனால எந்த கர்மாவும் வேண்டாம், கர்மாவே அமைச்சிக்க வேண்டாம், தப்பு பண்ணா தோஷம் இல்லை, அதெல்லாம் நமக்கு ஒட்டாது, எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அவர் சொல்லியிருக்கார். அந்த சோபசாந்தி அந்த மாதிரி க்ஷோபிச்சுக்கிறது. அதாவது இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஒட்டிக்கலாம், இந்த தர்மங்களை க்ஷோபிச்சுக்கிறது. அதனால என்ன பண்ணதுனாக்க சம்யக் ஞாதாத்மனோ, நல்லா ஞானம் தெரிஞ்சுட்டா கூட நல்ல ஞானம் வந்துட்டாங்க. ஞானம் வந்தா கூட அதாவது தர்மசாஸ்திரம் தான் இருக்கு, எல்லாம் படிச்சுட்டான், எல்லாம் தெரிஞ்சு வச்சு மீனா சொல்லியாச்சு அமைக்கா அவர் யாரும் அதுவும் தெரிஞ்சு மாட்டான். ஆனா இவா சொல்றாரோ இல்லையோ எதுவுமே ஒட்டாதுன்ட்டு அதனாலேயே இதெல்லாம் போறும், நாளையே அது போறும், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது படிச்சுட்டாலே போறோம், ஞானம் வந்துருத்து அதுவே போறோம், அனுப்பிக்க ஒன்று வேண்டாம். அனுப்பிச்சாலும் அனுப்பி காட்டாலும் நமக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சில பேர் அத கண்டனம் பண்ணணுமா. கண்டனம் பண்ணது எப்படி கண்டனம் பண்ணணும், அது சொல்றேன். சமைச்சிட்ட தன்னுடைய உடம்புக்கு அருகமான சமஸ்கிருத அருகமான தகுதியான நான் பிராமணன். பிராமண உடம்பு எனக்கு, என் உடம்ப கொண்டு எந்த கர்மாவை நான் அனுட்டிக்க முடியுமோ அதை அனுட்டிக்கணும். அதனால சோத்தான சமச்சித்த ஆச்சாரத்தக அந்த ஆச்சாரத்தை கொண்டு பிரத்யபோதி அனுசூழ தெரிவிக்கப்படுறது. இவன் இந்த தர்மத்தை அனுட்டிச்சே ஆகணும். அவனோ அவனுடைய தர்மத்தை அனுட்டிக்கணும். பிராமணன் பிராமண தர்மத்தை அனுட்டிக்கிறான். க்ஷத்திரியன் க்ஷத்திரிய தர்மத்தை அனுட்டிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவாவா தர்மத்தை அனுட்டிச்சுதான். ஏன்னா அந்த உடம்ப பெருமாள் கொடுத்தது அதுக்கு தானே, அந்த உடம்ப குடிச்சது பெருமாள் அதுக்கு தான் கொடுத்து. ஏன்னாக்கா இன்னைக்கு காத்தாலும் ஒண்ணு நடந்தது, எனக்கு ஏதோ உடம்பு முடியல, அதுக்கு இந்த மண்ணு இது பண்றானே பானை எல்லாம் பண்றானே அவங்கிட்ட போய் எழுதிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துட்டோம், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பத்தியம் உண்டா. அவன் சொன்னா கத்திரிக்காய் சாப்பிடாத, பீன்ஸ் சாப்பிடாத, அவரைக்காய் சாப்பிடாத, கொத்தரைக்காய் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க சொன்னா மாம்சம் சாப்பிடாதேன்னா போன் பண்ண, போன் பண்ணச்ச அவன் எவன் எங்க எழுதினாலும் அவனுடைய கிரகணி எடுத்தார். அவன் கிரகணிய போன் தான் பேசுறா என்ன பார்க்கல. நான் பிராமணன் அவனுக்கு தெரியாது. நான் இதை சொன்ன உடனே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் பண்ணிட்டா அந்த பொம்பளை, இவருப்பா மாம்சம் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது அப்படின்றான். அம்மா நான் ஒரு பிராமணன், நான் ஒரு சுவாமி. ஐயோ இல்ல சுவாமி சுவாமி சுவாமின்றான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அதனால அவோ தர்மம் அவனுடைய, நம்ம தர்மம் நம்முடைய. அவாவா தர்மத்தை நாம அனுசரிக்கிறேன் சந்திச்சுட்டேன். அம்மாவாருடைய உடம்பு சொத்தானும் தமிழ்னா உடம்பு சமைச்சுட்டேன். அதுக்கு உச்சிதமான அருகமான தகுதியான ஆச்சாரம் ஆச்சாரத்தை கொண்டு அதை அனுப்பிச்சு அனுப்பிச்சே இப்ப அவாசமா பிரகாரம் பார்த்தோம்னாக்கா சன்னியாசியா தப்பு பண்ணாலும் சன்னியாசி எதுவும் ராசி பண்ண வேண்டாம், அவன் தோஷமே கிடையாது, எதுவுமே ஒட்டாது அப்படின்னு சொல்றாரு. அஷ்டமே இருக்காதா நேக்கன்னு சுத்தி கர்மாவே பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றேன். அதனால இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் தப்பு. அவாவா உடம்புக்கு ஏத்த தர்மத்தை விட்டுக்கணும். அவாவா ஆசிரமத்துக்கு ஏத்த தர்மத்தை விட்டுச்சு அதை மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால இங்க அதிகாரம் சொன்னது அனுஷ்டானத்துக்கோசம். அஞ்சாபரிகாரம் தேசம் பண்றாதுன்னு ரெண்டாம் அத்தியாயத்துல மூணாவது பாகத்துல கடைசி அதிகாரத்துல சொன்னது ஞானத்துக்கோசம். ஞான வேற அனுஷ்டான அதனால அது சொல்றேன். ஆகவே இந்த அதிகாரம் ஆரம்பிச்சது சரியானது. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க, இப்படி இந்த நைட்டிக பிரம்மச்சாரி உள்ளவர்கள்லாம் அவ கணக்கு தன்னுடைய தர்மத்தை விட்டு ஆசிரமத்தை விட்டு விலகி போயிட்டான்னாக்க அவ பசித்தாளர். அவள் பிராயசித்தமே கிடையாது. அப்படி பிராயசித்தம் பண்ணினாலும் அவளுக்கு பிரம்மத்தில அதிகாரம் இல்லை, அனுஷ்டானம். அந்த விஷயத்துதான் இதை சொல்ல இதை சொல்லி இந்த ஸ்லோகத்தோட இந்த அதிகரணத்தை முடிக்கிறேன்ஸ்வரோபாந்தி சமயம் ஞாபகப்படுத்தி சொத்தனு சமுச்சித ஆச்சாரதஹ பிரத்யபோதி விதாச்சிக சிம்மாய கல்யாண புருஷார்த்தே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.